சொன்ன செய்தி நாளும் கதிரவன் சொன்ன செய்தி நாளும் கதிரவன் சொன்ன செய்தி சந்திரன் சாட்சி சொன்னதம்மா தகவல் எல்லாம் சொன்ன செய்தி இங்கு யாரும் இல்லை உன் போல் யாரும் இல்லை இங்கு யாரும் இல்லை உன் போல் யாரும் இல்லை தூக்க முடிவு சொன்னதம்மா தூக்க முடிவு சொன்னதம்மா தூக்க முடிவு சொன்னதம்மா கனவு செய்தி வந்ததம்மா தகவல் சொன்ன செய்தி இங்கு யாரும் இல்லை உன் போல் யாரும் இல்லை இங்கு யாரும் இல்லை உன் போல் யாரும் இல்லை நிறங்கள் மயங்கி சொன்னதம்மா நிறங்கள் மயங்கி சொன்னதம்மா நிறங்கள் மயங்கி சொன்னதம்மா அழகு மிரண்டு சொன்ன செய்தி சொன்னதம்மா தகவல் எல்லாம் சொன்ன செய்தி